శ్రీమత్యై గోదాయై నమః. శ్రీమతే రామానుజాయ నమః. శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. శ్రీమతే శ్రీరంగరామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః. శ్రీమతే శ్రీముకుందగురవే నమః. శ్రీమతే శ్రీపద్మనాభగురవే నమః. అస్మద్గురుపరంపరాయే నమః. గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకమధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతీ జగతాం పతి. నమస్సర్వేభ్యః. ధన్యాః వయం భారతదేశే సనాతనధర్మే అస్మాకం జన్మ లబ్ధం భవతి. తదపి శ్రీవైష్ణవానాం కులే ఏ జాతాః తే ధన్యతమాః ఇత్యపి వక్తుం శక్యతే. ఏ విశేషతః దక్షిణభారతే జాతాః అపి చ ద్రావిడ భాషాం అధీతవంతః తేషాం తేభ్యః పూర్వోక్తేభ్యః అపి ఏతే భాగ్యశాలినః. యతో హి నాలాయిర దివ్య ప్రబంధం, నాలాయిర దివ్య ప్రబంధః సంస్కృతే ప్రబంధం ఇతి ద్రావిడ భాషాయాం. యాని పద్యాని విద్యంతే పరమ భోగ్యాని ఏవ తాని. यदि नालायर दिव्य दिव्य प्रबंधाः दिव्य प्रबंध पद्यानि सर्वान्यपि सम्मिल्य एकमेव फलं स्यात् तच्च फलं अद्वितीयं एव. तस्मात् यः रसः आयाति तस्य అతుల్యత వర్తతే ఇది వక్తుం శక్యతే. విశేషత తిరుపావ ఇతి విఖ్యాత ప్రబంధస్య యః ప్రభావః యత్ శ్రేయః వర్తతే తదపి మాతుం న శక్యం. తస్య ఏతస్య తిరుపావై ప్రబంధస్య అద్యతన పద్యం భవతి అష్టాదశం ఉందు మదగలిట్రన్ ఇది ఆరభ్యమానం పద్యం. అంబరమే తన్నీరే ఇది పూర్వస్మిన్ పద్యే గోపకన్యాః నందగోపం యశోదాం కృష్ణం బలరామం చ ప్రబోధయితుం ప్రయత్నం కృతవంతః ఇత్యపి వక్తుం శక్యతే. యతో హి కృష్ణః ఇదానీమపి న ఉత్తితవాన్ ఇతి భాతి. కిమర్థం కిం వా అన్యత్ కర్తవ్యం తస్య ప్రబోధనాయ ఇతి చింతయంత్యః గోపకన్యాః ఏవం అవజానంతి యత్ నప్పిన్నై నీలాదేవ్యాః అవతార విశేషః నప్పిన్నై ఇతి కృష్ణస్య సఖీ తత్రైవ వర్తతే. యశోదాయాః భ్రాతా కశ్చన కుంభ ఇతి కుంభస్య పుత్రి నప్పిన్నై ఇతి నీలా. సా చ నీలా కృష్ణస్య బహు ప్రియా. నప్పిన్నై కాణిల్ సిరికుం ఇతి స్తువంతి విష్ణుచిత్తాః. హే కృష్ణ ఝటితి స్నానం కురు, కిమేతత్ వస్త్రహీనః త్వం ತಥೈವ ಇತಸ್ತತಃ ತ್ವಂ ಚಲನ್ ಅಸ್ತಿ ಯದಿ ನಪ್ಪಿನ್ನೈ ನೀಳ ತ್ವಾಂ ಪಶ್ಯಸಿ ಪಶ್ಯತಿ ತರ್ಹಿ ಅಸತಿ ಪರಿಹಸತಿ ತದರ್ಥಂ ಸ್ನಾನಾಯ ಆಗಚ್ಚ ಇತಿ ಹಿ ಯಶೋದಾಯಾಹ ಭಾವಂ ಸ್ವೀಕೃತ್ಯ ವಿಷ್ಣುಚಿತ್ತಾಹ ಸ್ತುವಂತಿ ತಾಂ ಚ ನೀಳಾಂ ನಪ್ಪಿನ್ನೈ ದೇವೀಂ ಅನೇನ ಪದ್ಯೇನ ಬೋಧಯಿತ್ವಾ ಸಂಪ್ರಾರ್ಥ್ಯ ಕೃಷ್ಣಂ ತಾವತ್ ಅಸ್ಮಾಕಂ ಕೃತೆ ತ್ಯಜ ಪರಿತ್ಯಜ ಯತೋ ಹಿ ಕೃಷ್ಣ ತಯಾ ಬದ್ಧ ಅಸ್ತಿ ಇದಾನೀ ಬದ್ಧ ಇತ್ಯುಕ್ತೆ ತಸ್ಯಾಹ ಪ್ರೇಮ್ನ ಬದ್ಧ ವರ್ತತೆ ಓಹೋ ನೀಲಾದೇವಿ ನಪ್ಪಿನ್ನೆ ದೇವಿ ದ್ವಾರಂ ಉದ್ಘಾಟಯ ಕೃಷ್ಣಂ ಚ ದೇಹಿ ಇತಿ ಹಿ ಪ್ರಾರ್ಥಯಂತೆ ಪದ್ಯಂ ಏವಂ ಭವತಿ ಉಂದು ಮದಹಲಿಟ್ಟನ್ ಓಡಾದ ತೋಳ್ ವಳಿಯನ್ ನಂದಗೋಪಾಲನ್ ಮರುಮಹಲೇ ನಪ್ಪಿನ್ನಾಯ್ ಕಂದಂ ಕಮಹುಂ ಕುಯಲಿ ಕಡೈದಿರವಾಯ್ ಬಂದೆಂಗುಂ ಕೋಯತ್ತನಕಾನ್ ಮಾದವಿ ಪಂದಲ್ ಮೇಲ್ ಪಲ್ಗಾಲ್ ಕುಯಿಳಂಗಲ್ ಕೂವಿನಕಾನ್ ಪಂದಾರ್ ವಿರಳಿ ಉನ್ ಮೈತುನನ್ ಬೇರ್ಪಾಡ செந்தாமரை கையால் சிறார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் உந்து மதகலிற்றன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கூழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரளியுன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் இதம் ச பத்தியம் ஸ்ரீபகஷ்யகாரானாம் பஹு இஷ்டம் இதி குரு பரம்பரா கதாபிஹி ஞாயதே ತೈಹಿ ಅನುಸಂಧೀಯಮಾನಂ ಪದ್ಯಂ ಆಸೀತ್ ಇದಂ ತಚ್ಚ ಐತಿಹ್ಯಂ ಅಥವಾ ಗುರುಪರಂಪರಾ ವಿಷಯಂ ಅಸ್ಯ ಉಪನ್ಯಾಸಸ್ಯ ಅಂತೇ ವಿಜ್ಞಾಪ್ಯತೆ ಪ್ರಥಮಂ ಅರ್ಥಂ ತಾವತ್ ಪಶ್ಯಾಮಃ ಉಂದು ಮದಗಳಿಟ್ಟನ್ ಮದಗಳಿರ್ ಕಳಿರ್ ಇತ್ಯುಕ್ತೆ ಹಸ್ತಿ ಕರಿನ್ ಕರಿ ಮದ ಕಳಿರು ಯದಾ ಕರಿಣಃ ಹಸ್ತಿನಃ ಮದೈಹಿ ಪ್ರಭಾವಿತಃ ಭವಂತಿ ತರ್ಹಿ ತಾನ್ ದಮಯಿತುಂ ಕಷ್ಟಂ ಭವತಿ ಕೇನಾಪಿ ಸುಲಭತಯಾ ತಾನ್ ದಮಯಿತುಂ ಶಕ್ಯತೆ ಉಂದು ಮದಗಳಿಟ್ಟನ್ ಮದ ತಾವತ್ ರಸರನ್ ವರ್ತತೆ ತದಾ ಹಸ್ತಿನಃ ಬಹು ಬಲಶಾಲಿನಃ ಭವಂತಿ ಉನ್ಮತ್ತಾಹ ಭವಂತಿ ಉಂದು ಮದಗಳಿಟ್ಟನ್ ಓಡಾದ ತೋಳ್ ವಲಿಯನ್ ವಿಶೇಷಣ ದ್ವಯಮಪಿ ನಂದಕೋಪಸ್ಯ ಕೃತೆ ಭವಿತುಂ ಅರ್ಹತಿ ಕೃಷ್ಣಸ್ಯಾಪಿ ಸ್ವಾಭಾವಿಕೇನ ಭವತಿ ಅರ್ಹತ್ಯೇವ ಉಂದು ಮದಗಳಿಟ್ಟನಿಧಿ ಇದಾನಿಂ ನಂದಗೋಪಸ್ಯ ವಿಶೇಷಣಂ ಭವತಿ ನಂದಗೋಪಸ್ಯ ಸೇನಾಯಾಂ ಬಹವಃ ಕರಿಣಃ ಆಸನ್ ತೇ ಸರ್ವೇಪಿ ಬಹು ಬಲಶಾಲಿನಃ ಇತಿ ಓಡಾದ ತೋಳ್ ವಲಿಯನ್ ತೋಳ್ ಬಾಹು ವಲಿ ಸ್ಟ್ರೆಂಗ್ತ್ ಇತಿ ಉಚ್ಯತೆ ಆಂಗ್ಲ ಭಾಷಾಯಾಂ ಬಲಂ ತಸ್ಯ ಬಾಹುಬಲಂ ನೈವ ಚ್ಯವತೆ ಬಾಹುಬಲಿಹಿ ಸಹ ಆಸೀತ್ ಓಡಾದ ತೋಳ್ ವಲಿಯನ್ ಯತೋ ಹಿ ತೇ ಸ್ವಭಾವತಃ ವೈಶ್ಯಾಃ ಆಸನ್, ವೈಶ್ಯಕುಲೆ ಜಾತಃ ಆಸನ್, ತಥಾಪಿ ಕ್ಷತ್ರಿಯಾನಾಮಿವ ತೇಷಾಂ ಬಲಮಾಸೀತ್, ಹಸ್ತಿನಃ ಅಪಿ ತೇಷಾಂ ಸೇನಾಯಾಂ ಅವರ್ತಂತ. ನಂದಗೋಪಾಲನ್ ಮರುಮಗಳೇ ನಪ್ಪಿನ್ನಾಯ್, ಕುಂಭಸ್ಯ ಪುತ್ರಿ ನಂದಗೋಪಾಲಸ್ಯ ಸ್ನುಷಾ ಇತಿ ಹಿ ತಾಂ ಆಹ್ವಯಂತಿ. ತಸ್ಯಾಃ ಅಪಿ ಹರ್ಷಃ ಜಾಯೇತ ಏವಂ ಆಹೂಯಮಾನೆ. ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೆ ಸೀತಾದೇವಿ ಏವಂ ಉಕ್ತವತಿ ಸುಂದರಕಾಂಡೆ. ಸ್ನುಷಾ ದಶರಥಸ್ಯಾಹಂ ತದನಂತರಮೇವ ಜನಕಸ್ಯ ಪುತ್ರಿ ಇತಿ, ದುಹಿತಾ ಜನಕಸ್ಯಾಹಮಿತಿ. ಪ್ರಥಮಂ ತಾವತ್ ಸ್ನುಷಾ ದಶರಥಸ್ಯಾಹಂ, ಸ್ವಸ್ಯಾಹ ಪರಿಚಯಃ ಏವಂ ಪರಿಚಯಂ ಏವಂ ದತ್ತವತಿ. ತಥೈವ ಅತ್ರಾಪಿ ನಂದಗೋಪಸ್ಯ ಸ್ನುಷೇ ಇತಿ ಹಿ ತಾಂ ಆಹ್ವಯಂತಿ ಗೋಪಕನ್ಯಾಃ. ನಪ್ಪಿನ್ನಾಯ್ ತಸ್ಯಾಃ ನಾಮ, ನಪ್ಪಿನ್ನಾಯ್ ಗಂಧಂ ಕಮಲಂ ಕುಳಲಿ ಅಪಿ ಚ ತವ ಬಹು ವಿಶೇಷಣಾನಿ ಸಂತಿ. ಗಂಧಂ ಕಮಲಂ ಕುಳಲಿ, ಕೇಶೇಭ್ಯಃ ಸುಗಂಧಃ ಆಯಾತಿ. ಸರ್ವದಾ ತವ ಕೇಶೇಷು ಸುಗಂಧಃ ಭವತ್ಯೇವ. ಸುಗಂಧ ಕೇಶಿನಿ ಉತ್ತಿಷ್ಠ ದ್ವಾರಂ ಉದ್ಘಾಟಯ ಇತಿ ಹಿ ಪ್ರಾರ್ಥಯಂತೆ. ಗಂಧಂ ಕಮಲಂ ಕುಳಲಿ ಕಡೆದಿರವಾಯ್. ವಂದೆಂಗಂ ಕೋಯ್ಯಯತನಗಾನ್ ತರ್ಹಿ ನಪ್ಪಿನ್ನೈ ಪೃಚ್ಛತಿ ಕಿಮರ್ಥಂ ಮಾಂ ಪ್ರಬೋಧಯಂತಿ ಭವತ್ಯಃ. ಭವತ್ಯಃ ಕಿಮರ್ಥಂ ಮಾಂ ಪ್ರಬೋಧಯಂತಿ, ಕಿಂ ಇದಾನೀಂ ಪ್ರಭಾತವೇಳ ಜಾತಾ ವಾ. ತರ್ಹಿ ಲಿಂಗಾನಿ ಸೂಚಯಂತಿ ಗೋಪಕನ್ಯಾಃ. ವಂದೆಂಗಂ ಕೋಳಿ ಆಯತನಕಾನ್, ನ ಕೇವಲಂ ವಯಂ ಅತ್ರ ಆಗತಃ ಕಿಂತು ಕುಕುಟಃ ಅಪಿ ಆಗತಃ ಅಸ್ಮಾಭಿಃ ಸಹ ತ್ವಾಮೇವ ಪ್ರಬೋಧಯಿತುಂ. ವಂದೆಂಗಂ ಕೋಳಿ ಆಯತನಕಾನ್, ನ ಏಕಃ ನ ದ್ವೌ ಕಿಂತು ಅನೇಕೆ ಕುಕುಟಾಃ ಅತ್ರ ಆಗತಃ ಕಿಂ ತ್ವಮ್ನ ಶೃಣೋಷಿ ತಂಚ ಶಬ್ದಂ ತ್ವಮ್ನ ಶೃಣೋಷಿ ಅಪಿ ಚ ಮಾಧವಿ ಪಂದಲ್ ಮೇಲ್ ಪಲ್ಘಾಲ್ ಕುಯಿಲನಂಗಲ್ ಕೂವಿನಕಾನ್. ಪ್ರತಿವೇಲಾಯಾಮೇವ ಕುಕುಟಾಃ ಶಬ್ದಂ ಕುರುವಂತಿ. ತರ್ಹಿ ಸಂದೇಹ ಜಾಯೇತ. ಅನಂತರಂ ಪ್ರಭಾತವೇಲಾಯಾಂ ಯತ್ ಲಿಂಗಂ ಪ್ರತ್ಯೇಕಂ ಭವತಿ ತಚ್ಚ ಸೂಚಯಂತಿ ಮಾಧವಿ ಪಂದಲ್ ಮೇಲ್ ಪಲ್ಘಾಲ್ ಕುಯಿಲನಂಗಲ್ ಕೂವಿನಕಾನ್. ಕೋಕಿಲಾಃ ಅಪಿ ಆಗತಃ, ಕೋಕಿಲಾಃ ರಾತ್ರೌ ನ ಶಬ್ದಂ ಕುರುವಂತಿ, ರಾತಃಕಾಲೇ ಏವ ತೇ ಶಬ್ದಂ ಕುರುವಂತಿ. ಮಾಧವಿ ಪಂದಲ್ ಮೇಲ್, ಮಾಧವಿ ಇತ್ಯಾಖ್ಯ ಲತಾ ವರ್ತತೆ, ಲತಾನಾಂ ಕೃತೆ ದಾರುಭಿಃ ಮಂಟಪಃ ಸಜ್ಜೀಕ್ರಿಯತೆ. ತಸ್ಮಿನ್ ಮಂಡಪೆ ಲತಾಃ ಪ್ರಸರಂತಿ. ಮಾಧವಿ ಇತ್ಯಾಖ್ಯ ಲತಾಯಾಃ ಮಂಡಪೆ ಬಹವಃ ಕೋಕಿಲಾಃ ಆಗತಃ. ಪಲ್ಕಾಲ್ ಕುಯಿಲನಂಗಲ್ ಕೂವಿನಕಾನ್, ಕೂಜಂತಿ ಕೋಕಿಲಾಃ ಕೂಜಂತಿ, ಕೂಜಂತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ. ಇತಿವತ್ ತ್ವಾಂ ಪ್ರಬೋಧಯಿತುಮೇವ ಕೋಕಿಲಾಃ ಅಪಿ ಕೂಜಂತಿ. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. பந்தார் விரலி தஸ்யாஹ ஹஸ்தே கந்துகம் அபவத். கிருஷ்ணேன சக கேளனம் கர்த்தும் கந்துகம் தஸ்யாஹ ஹஸ்தே ஆசீத். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. மைத்துனன் அத்ர கிருஷ்ணஹ பதிஹி. உன் மைத்துனன் பேர் பாட. தவ பத்யுஹ நாமசங்கீர்த்தனம் கர்த்துமேவ வயம் அத்ர ஆகதாஹ. யதி பத்யுஹ சங்கீர்த்தனம் பவதி சேத் தவாபி சந்தோஷஹ ஜாயதே கலு. அதயேவ செந்தாமரை கையால் சீரார் வாழை ஒலிப்ப வந்து திறவாய். தவ ஹஸ்தௌ கமல சதிருஷௌ ஜித கமலா துவம். அதவா தவ ஹஸ்தஹ ஜித கமலஹ இதி. தேன தாப்யாம் துவாரஸ்ய உத்காட்டனம் குரு. சீரார் வளை ஒலிப்ப அபிச்ச தவ ஹஸ்தயோ வித்யமானைஹி பூஷணைஹி சப்தம் கிருத்வா சோபனம் சப்தம் கிருத்வா துவாரஸ்ய உத்காட்டனம் குரு. நாங்களும் மந்திரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் ஹர்ஷேன சந்தோஷேன ஏவம் குரு அஸ்மாகமபி ஹர்ஷஹ ஜாயேத இதிஹி பிரார்த்தயந்தி. நப்பின்னை அதவா நீலா தேவி யதா கிருஷ்ணம் பிரதி வததி பவானபி உத்திஷ்டது கச்சது இதி யதா யதி சா வததி தச்ச வச்சனம் ந உல்லங்கயித்தும் சக்யம் கிருஷ்ணேன. அதேவ நீலாதேவிம் ஏவம் பிரார்த்தயந்தி. ஸ்வாபதேஷே பகவான் ந சாட்சாத் வயம் பகவந்தம் பிரதி கத்வா அஸ்மாக்கம் ஸ்திதிம் வினிவேத்ய உபாயம் ஸ்வீகர்த்தும் சக்னுமஹ பிரபத்யம். யதோஹி தஸ்ய நிக்ரஹஹ பவதி பகுஷு ஜன்மசு வயம் பகவதஹ ஆக்ஞாம் உல்லங்கிதவந்தஹ ஆக்ஞாயாஹ உல்லங்கனம் கிருதவந்தஹ. அதேவ பகவதஹ நிக்ரஹஹ வர்த்ததே தத் சமயத்தும் ந அஸ்மாபிஹி சக்யம் தத் கிருதே புருஷகாரஹ அபேக்ஷதே. ததர்த்தமேவ ஸ்ரீயம் அதவா ஸ்ரீ பூமி நீலா தேவீனாம் பாதமூலே வயம் பிரதமம் சரணாகதிம் கிருத்வா ததனந்தரம் தாபிஹி ரேவ அதவா தயா சரணாகத்யா பகவந்தம் பிராப்தும் சக்னுமஹ இதி. ததேவ சூச்சயதி இதம் ச பத்யம் நீலாதேவி தத்ர புருஷகாரஸ்ய ஸ்தானே பவதி இதி. பத்யம் ச ஏதத் ஸ்ரீபாஷ்யகாராணாம் பகு இஷ்டம் ஆசீத். ஏகவாரம் யதா தே பிக்ஷாடனவேலாயாம் திருப்பாவை பிரபந்தஸ்ய அனுசந்தானம் குர்வந்தஹ ஏவ அகச்சன் ததா உந்து மதகலிற்றன் இதி பத்யஸ்ய அனுசந்தானம் ஆசீத். ததைவ ஸ்ரீ பெரியநம்பி இத்தியாக்கிய தேஷாமேவ ஆச்சாரியானாம் கிரகசிய புறத்தக கதவந்தக. கந்தம் கமழும் நந்தகோபால் மருமகளை நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவா இதி யதா உக்தவந்தக ததா அத்துயா இதி பெரிய நம்பி ஆச்சாரியானாம் புத்ரி பகிஹி ஆகதவதி. பிக்ஷாம் பிரதாத்தம் நப்பின்னாய் எதா இது எதா உக்தவந்த ஆச்சாரியாக ததைவ அத்துழாய் பகிஹி ஆகத்தவதி ஜடிதி ஸ்ரீபாஷ்யகராக தாம் நதவந்த தஸ்யாக தண்டவத் பிரணாமம் சமர்ப்பித்தவந்த பீதாக சா பீதா ஜாதா அந்த தாவந்தி சா பித்தரம் பிரதி கிம் ஜாத்தமிதி உக்தவதி தரிஹி பெரியநம்பி மகாபாகாக ஆச்சாரியாக ஓஹோ உந்து மதகலிட்டன் இது பத்தியஸ்ய அனுசந்தானம் கிருத்தவந்த ஸ்யு அதையேவ தவாபி வந்தனாதிக்கம் கிருத்தவந்த இது பாஷ்யகார ஸ்ரீபாஷ்யகாராணாம் மனோபாவம் ஞாதவந்த பெரியநம்பி மகாச்சாரியாக இத்தியம் உக்த்வா அத்யதன உபன்யாசம் சமாபயாமி. அனந்தரம் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் இது பத்தியஸ்ய அர்த்தம் அனுபவிஷ்யாமஹ. சர்வே சர்வேபியஹ நமஸ்காரஹ, தன்யவாதாஹ. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமஹ.